namo tassa bhagavato arahato samma sambuddhassa evam me sutam ekam samayam bhagava varanasiyam viharati isi patane nigada को भगवा पंच वक्ये भिक्कु आमन्तेसी द्वे मे भिक्कवे अन्ता पप्पजितेन न सेवितप्पा यो योचायं अत्त किलमेतानु योगो दुःखो अनरियो अनत्त संहितो एते ते भिक्खवे अभवन्ते अनुपगम्म मत्तिमा पटिपदा कतमाच सापिक्कवे मत्तिमा पटिपदा तथागतेन अभिसंबुद्धा चक्खु करणी ज्ञान करणी उपसमाय अभिज्ञाय संबोधाय इदं कोपने भिक्खवे दुःखसा Tang கோபனிதம் துக்க சமுதயம் அரிய சத்தியம் பஹீனந்தி மே பிங்கவே புப்பே ஹனனுசுதே சுதம்மேசு சக்குதபாதி ஞானம் உதபாதி பன்யா உதபாதி விஞ்ஞா உதபாதி ஹாலோகோ உதபாதி இதம் துக்க நிரோதம் அரிய சத்தியம் திமே பிக்குவே பும்பே தம்மேசு சக்கு உதபாதி ஞானம் உதபாதி பன்யா உதபாதி விஞ்ஞான உதபாதி ஹாலோகோ உதபாதி தங்கோ பனிதம் துக்க நிரோதம் அரிய சச்சம் சச்சிகா தம்பம் திமே பிக்கவே பும்பே அனனு சுதே சுதம்மேசு சக்குக்கும் உதபாதி ஞானம் உதபாதி பன்யா உதபாதி விஞ்ஞா உதபாதி ஆலோகோ உதபாதி தங்கோ பனிதம் துக்க நிரோதம் அரிய சச்சம் சச்சிக தந்தி மே பிக்கவே பும்பே அனனு சுதே சுதம்மேசு சக்குக்கும் உதபாதி ஞானம் உதபாதி பன்யா உதபாதி விஞ்ஞா உதபாதி ஆலோகோ உதபாதி இதம் துக்க நிரோதகாமினி பட்டிப்பதா அரிய சந்தி மே பிக்கவே பும்பே அனனு சுதே சுதம்மேசு சக்குக்கும் உதபாதி ஞானம் உதபாதி பன்யா உதபாதி விஞ்ஞா உதபாதி ஆலோகோ உதபாதி தங்கோ பனிதம் துக்க நிரோதகாமினி பட்டிப்பதாரிய சச்சம் பாவே தம்பம் திமே பிக்கவே பும்பே அனனு சுதே சுதம்மேசு சக்குக்கும் உதபாதி ஞானம் உதபாதி பன்யா உதபாதி விஞ்ஞா உதபாதி ஆலோகோ உதபாதி தங்கோ பனிதம் துக்க நிரோதகாமினி பட்டிப்பதா அரிய சச்சம் பாவி தந்தி மே பிக்கவே பும்பே அனனு சுதே சுதம்மேசு சக்குக்கும் உதபாதி ஞானம் உதபாதி பன்யா உதபாதி விஞ்ஞா உதபாதி ஆலோகோ உதபாதி யாவகி வஞ்ச மே பிக்கவே இமே சுசு அரிய சக்கேசு ஹேவம் தி பரிவர்த்தம் த்வாதசாகாரம் யதா பூதம்

manusavesu sudassinam devanam sandam sutta hakanitta ka deva sabda manusavesu etam bhagavata paranasyam isipatane migadaye anuttaram dhamma chakkam pavattitam appativattiyam samanenava brahmanenava devenava marenava brahmunava kena jiva lokasminti itihate दश सहस्र लोक जातु संकंपि संपकंपि संपवेदी अप्यमानो च उलारो ओ बासो लोके पातुर ओसी अतिकम्म देवानं देवानुभावं तपो बगवा उदानं उदानेसि अन्यासि वत बो कोंडन्यो अन्यासि वत बो कोंडन्योति इति इदं आयस्मतो कोंडन्यो